ஒன்ன நான் தொட்டதுக்கு கொம்மா சாட்சி சொன்னதுக்கு மாடா உழைச்ச வண்டி மானங்கெட்டு போன வண்டி. ஒன்ன நான் தொட்டதுக்கு கொம்மா சாட்சி சொன்னதுக்கு மாடா உழைச்ச வண்டி மானங்கெட்டு போன வண்டி. இந்த குடிவாசம் ஒரு பொன்னால வந்த மோசம், இந்த குடிவாசம் ஒரு பொன்னால வந்த மோசம். கொஞ்சம் கிளி மனசு வச்சா குடும்பத்தோட போயிருப்பேன், கோவத்துல விழுந்திருந்தா கொலகாராயிருப்பேன். கொஞ்சம் கிளி மனசு வச்சா குடும்பத்தோட போயிருப்பேன், கோவத்துல விழுந்திருந்தா கொலகாராயிருப்பேன். தாங்காத மனசால தத்தளிச்சு தவிக்கிறேண்டி, தாங்காத மனசால தத்தளிச்சு தவிக்கிறேண்டி. தப்பு ஏதும் செய்யாமல தண்டனைக்குள் விழுந்த வண்டி. இந்த குடிவாசம் ஒரு பொன்னால வந்த மோசம், இந்த குடிவாசம் ஒரு பொன்னால வந்த மோசம். அன்பு இல்ல அர்த்தம் இல்ல ரொம்ப பேரு வாழ்க்கையில, அத்தனைக்கும் பொம்பளைதான் ஆராய்ஞ்சு பார்த்ததில்ல. அன்பு இல்ல அர்த்தம் இல்ல ரொம்ப பேரு வாழ்க்கையில, அத்தனைக்கும் பொம்பளைதான் ஆராய்ஞ்சு பார்த்ததில்ல. வீராதி வீரன் எல்லாம் வீட்டுக்குள்ள கோழையட, வீராதி வீரன் எல்லாம் வீட்டுக்குள்ள கோழையட. வெக்கத்துக்கு பயந்த மனோ துக்கங்களை சுமக்குதட. இந்த குடிவாசம் ஒரு பொன்னால வந்த மோசம், இந்த குடிவாசம் ஒரு பொன்னால வந்த மோசம். ஒன்ன நான் தொட்டதுக்கு கொம்மா சாட்சி சொன்னதுக்கு மாடா உழைச்ச வண்டி மானங்கெட்டு போன வண்டி. ஒன்ன நான் தொட்டதுக்கும் கொம்மா சாட்சி சொன்னதுக்கு மாடா உழைச்ச வண்டி மானங்கெட்டு போன வண்டி. இந்த குடிவாசம் ஒரு பொன்னால வந்த மோசம், இந்த குடிவாசம் ஒரு பொன்னால வந்த மோசம்.